நானில்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நானில்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டான் சேயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. Thank you.